கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதா அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கண்ணாலே காதல் கவிதை கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக உலகை மறந்தே பறவை கண்டு நம் உறவை கண்டு நாமை வாழ்த்திட நல்லிதயம் உண்டு கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதா அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கண்ணா